வானம் இருள் பூசும் வெள்ளை உருவம் போதும் வலியின் இனிமை போதும் கரைந்தால் பனி இதயம் மேல் மூழ்கி போவேன் ஒரு நாள் உன் அடிமைக்கு தாண்டி.